ஓகே, ஸோ வணக்கம். இன்றைக்கி நான் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, புதுவை கிழக்குடைய செகண்ட் கான்ஃபரன்ஸ் வந்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து 2026. ஸோ புதுவை கிழக்கு ஃபவுண்ட் பண்ணது வந்து 2011. ஸோ ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ ஒரு 15 இயர்ஸ் கடந்து நம்ம இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக பாண்டிச்சேரியில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாஸை பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா புதுவை கிழக்கு ஆர் FSHM, ரைட், அண்ட் அசோசியேட் பாடிஸ். ஸோ நம்மளுடைய அதர் கிழக்ஸ் SOTC, RGCET-ஆக இருக்கட்டும், ரைட், ஸோ பெக்கு, இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம அமைப்புகள் கிழக்ஸை ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த எல்லா அமைப்புகளும் வந்து ஒன்றா இருக்கும், ரைட்? ஸோ இன்றைக்கி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கக்கூடியது, ஐ ஹோப் இட்ஸ் விசிபிள், நோ? ஸ்க்ரீனில் ஐ எம் ஷேரிங் அன் இமேஜ், அது தெரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த இமேஜ் எதை பற்றின இமேஜ் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்னால் ஒரு ஓவர்வியூ இல்லை ஒரு முன்னுரைங்கிற மாதிரி தான். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில் வந்து சில அம்சங்கள் வந்து குறிப்பிட்டு இதுதான் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் என்ன முக்கியமாக அப்படின்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன் டு அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸுங்கிறது சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் மூணு விதத்துலையும், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப், ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரமோட் அமாங் தெம் ஆல் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை அம்சங்களாக உள்ள ஒரு விஷயம். சரி, இன்றைக்கி புதுவைக்குள்ள கூடிய செகண்ட் கான்ஃபரன்ஸு, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் மூமெண்ட்டு, இதில் ஏன் வந்து நம்ம இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், ஏன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் இஸ் தி கைடிங் பிரின்சிபல். நம்ம நாடை வந்து வழி நடத்துறதுக்கான ஒரு இந்தியாவினுடைய உச்சபட்சமான அத்தாரிட்டி எதுனா அது கான்ஸ்டியூஷன் தான். இங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரோ, பிரசிடெண்ட்டோ, சீஃப் மினிஸ்டரோ, தோ பிரசிடெண்ட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஹெட், பட் கான்ஸ்டியூஷன் படி தான் எல்லாருமே வந்து இந்தியாவில் நம்ம டே டு டே லிவிங்கை, டே டு டே வழக்கங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ கான்ஸ்டியூஷன் இஸ் தி சுப்பீரியர். அப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து நான் ஹைலைட் பண்ணி இந்த கீநோட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிதான் இந்த கான்ஸ்டியூஷனை உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து சாவரின், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அம்சங்கள் இருக்குது, பட் நம்ம அதை பற்றி இன்றைக்கி பேச வேண்டாம். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் தான், விச் இஸ் சாவரின். சாவரின் அப்படின்னா என்னென்னா, சாவரனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, தமிழில் வந்து இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இறையாண்மைனா ஒருத்தவங்க, ஐ மீன் இறையாண்மைக்கும் கடவுளுக்கோ இல்லை இறைவனுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. அந்த இறை வேறு, இந்த இறை வேறு, ரைட்? ஸோ இறையாண்மை அப்படிங்கிறது, இல்லை சாவர்னிட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளை நாமளே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது, நமக்கு என்ன தேவைங்கிறத முடிவை நாமளே எடுக்கிறது, நம்மளுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறது. ஸோ எசென்ஷியலி இட் இஸ் தி ஐடியா ஆஃப் சாவர்னிட்டிங்கிறது வந்து ஒரு ஐடியா ஆஃப் யூனோ பவர் அண்ட் கண்ட்ரோல், சரியா? இதுதான் வந்து சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறது. அந்த பவர் அண்ட் கண்ட்ரோலில் நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே குவஸ்ட். ஸோ சாவர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது புதுசு கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து மேபி வேணால் ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் இருக்கும், ஒரு கரண்ட் ஜென்ரேஷனும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். எதுக்கும் எதுக்கும் இடைவெளி இருக்கும் அப்படின்னா, அந்த ஜென்ரேஷனுக்கும் இந்தியாவினுடைய காலனைஸ்டு பீரியடுக்குமான இடைவெளி வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஏன்னா நம்ம வந்து வெறும் இதை வந்து வாயில் வந்து புக்ஸ்லேயோ இல்லை எஜுகேஷன்லேயோ படிச்சுட்டு தான் போவோமே தவிர, நம்ம ஈவன் இன்க்ளூடிங் மீ, நம்மளாம் வந்து அந்த ரியல் எக்ஸ்பீரியன்சஸ்க்குள்ளே இல்லை. அந்த காலனைஸ்டு பீரியடில் நம்மளாம் பிறந்து வளராததுனால நம்மளுக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கிடையாது. ஸோ வாட் எவர் வி லேர்ன் இஸ் அ லேர்ன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக தான் உள்ளே வந்து நம்மக்கிட்ட கொடுக்கப்படுது. ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு காலனைஸ்டு கண்ட்ரியாக இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ இந்தியா வந்து பிரிட்டிஷ் அண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ், ப்ரிடாமினன்ட்லி பிரிட்டிஷ், பெரும்பாலும் பிரிட்டிஷும், மற்ற இப்போ பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரான்ஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் டச் வந்தாங்க, அப்புறம் போர்ச்சுகீஸ், இந்த மாதிரி இந்தியாவினுடைய பல பகுதிகளில் வந்து பல்வேறு கலோனியல் பவர்ஸ் வந்து இந்தியா வந்து அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே உட்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களே இங்கே வந்து செட்டில் ஆகி அந்த என்ன சொல்கிறது, இந்தியாவினுடைய வெல்த்து, லேபரு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, இப்படி பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதனால தான் இந்தியாவில் வந்து ஃபெமைன், அதாவது பஞ்சம் வந்தது, இந்தியா வந்து ஏன் ஏழை நாடாக இருந்துச்சு, நம்ம இன்றைக்கி ரொம்ப ப்ராபப்ளி சொஃபிஸ்டிகேட்டடாக, கொஞ்சம் ஓரளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக, நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியும் கிடையாது டெவலப்பிங் கண்ட்ரியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்ற சொல்கிற ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு டிரான்சிஷனரி ஸ்டேட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப ஏழை நாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும், ஆனால் அதை கான்ட்ரடிக்டரியாகவும் இருக்குது ரியாலிட்டியில். அதே நேரத்தில் ரொம்ப பணக்கார நாடும் கிடையாது, ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ஆக்ஸ்ஃபார்ம் மாதிரியான ரிப்போர்ட்ஸு இல்லை வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப அப்பட்டமாக கண்ணு முன்னாடி தெரியுது. அதாவது இங்கே பணக்காரங்களும் இருக்காங்க, பெரும்பகுதி ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்க கம்மியாகவும் ஏழைகள் ஜாஸ்தியாகவும் இருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஸ்பெக்ட்ரம்க்கு நடுவில் இருக்கிறவங்கள நம்ம மிடில் கிளாஸ்னு சொல்லிக்கிறோம், அப்படியான செக்ஷன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ரைட், ஸோ அப்போது இந்தியா வந்து ஒரு ஒரு மிடில் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம வந்து சாவர்னிட்டியை பேசணும். நம்ம யூஸ்வலி சாவர்னிட்டியை வந்து பேசும்போது இப்போ பிரிட்டிஷ் எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான எக்ஸாம்பிள், அவுட் சைட்லேருந்து ஒரு ஃபாரினர் ஃபாரின் பவர் உள்ளே வந்து நம்மளை கான்க்வயர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் ரூலிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரூலிங் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வந்து என்னென்ன மாதிரி அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, அதுதான் வந்து பொலிட்டிக்கல் சாவர்னிட்டின்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்னா சரி அவங்கள வெளியேற்றிட்டோம், அவங்கள வெளியேற்றிட்டோம் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு வந்து நம்மளை நாமளே வந்து ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் நம்ம இயற்றுறோம். கான்ஸ்டியூஷனை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, இப்போது நம்மளுக்கு நம்ம நாட்டினுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கான்ஸ்டியூஷனில் தான் லே அவுட் பண்ணுறோம். எது சரி எது தப்பு எதெல்லாம் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக்குலர்னு சொல்கிறோம், நம்ம சோஷியலிஸ்ட்னு சொல்கிறோம், இல்லை நம்ம வந்து டெமோக்ராட்டிக்னு சொல்கிறோம், ஈக்குவாலிட்டி பேசுகிறோம், ஜஸ்டிஸ் பேசுகிறோம், இதெல்லாம் விஷயங்கள்லாம் உள்ளே வருது இல்லையா, இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்துடுறோம். ஸோ பொலிட்டிக்கலி நம்மளுக்கு வந்து அந்த சாவர்னிட்டி கிடச்சிருச்சு, ரைட். ஆனால் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இல்லை எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இந்த சாவர்னிட்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது க்வெஸ்டினாக இருக்குது. ஈவன் தோ இன்றைக்கி பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி கிடச்சிருச்சுன்னு சொன்னாலும் அது எவ்வளோ ஃப்ரீயாக நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்வியே நமக்கு முக்கியம், இந்த கேள்வியே வந்து புதுவை கிழக்குலேயோ இல்லை வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மூமெண்ட் வந்து இதை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, அது அந்த சாவர்னிட்டின் அடிப்படையில் தான் இந்த மூமெண்ட்டினுடைய வளர்ச்சி இருக்குது, அந்த சாவர்னிட்டினுடைய அடிப்படையில் தான் இந்த மூமெண்ட்டோடைய இந்த மூமெண்ட்டை நம்ம வந்து உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போது சாவர்னிட்டியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து அதான் சொன்னேன், இப்போது பிரிட்டிஷ் இப்போது என்ன சொல்கிறது, விக்ரம் வந்து தூள்னு நினைக்கிறேன் அந்த படம் இல்லையா, அதில் சொல்லுவேன் ஐயோ அதான் வெள்ளைக்காரன் தான் நம்மளை விட்டு போயிட்டானே அப்புறம் இன்னும் இங்கிலீஷை படி பண்ணின்னு தொலை பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டைலாக் வரும். ஸோ அதே மாதிரி அதான் வெள்ளைக்காரன் தான் வெளியே போயிட்டானே, இல்லை நம்மளை கலோனியல் பவர் தான் வெளியே போயிடுச்சே, நம்ம ஏன் வந்து இப்போ இன்னும் ஏன் புலம்பிகிட்ருக்கோம், இன்னும் ஏன் அவங்களே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். பட் ரியாலிட்டி இஸ் அதர்வைஸ், ரியாலிட்டி வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. அது என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, கண்டினியூஸாக வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை தொடர்ந்து இந்தியா அண்ட் நாட் ஜஸ்ட் இந்தியா, நீங்கள் முன்னாள் காலனைஸ்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை ஏஷியாவில் இருக்கிற பல்வேறு கண்ட்ரீஸாக இருக்கலாம், இந்த எல்லா கண்ட்ரீஸுமே வந்து கண்டினியூஸாக வந்து அவங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் சுய வளர்ச்சியோ அவங்களுடைய சாவர்னிட்டியை வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க யாராலையும் அச்சீவ் பண்ண முடியல, ரைட். அந்த விஷயங்கள் தான் நீங்கள் தாமோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கண்டலன்சஸ்லாம் பேசும்போது குளோபல் சுச்சுவேஷனில் இந்தந்த நாடுகளில் இப்படி நடந்துகிட்ருக்கு, ஒரு ஒரு அன்ரெஸ்ட் வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம கவனிக்கிறோம். இந்த அன்ரெஸ்ட் வந்து ஏதோ தானாலாம் நடக்கிறது கிடையாது, இந்த அன்ரெஸ்ட் வந்து ஏதோ வந்து அந்தந்த நாடுகளில் மட்டும் தனித்தனியாக ஐசோலேட்டடாக நடக்குதுன்னெலாம் கிடையாது. இட் ஹாஸ் பீன் லாங் ப்ராஜெக்ட், அதாவது கலோனியலிசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பேசினாலும் இன்றைக்கி எந்த நாடும் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இல்லை, கலோனியலிசம்னா கலோனியல் பவர்ஸ் எல்லாம் அந்தந்த நாடுகிட்ட வெளியே போயிட்டாங்க நம்ம பேசினாலும், பட் த ரியாலிட்டி டுடே இஸ் தட் கலோனியலிசம் ஹாஸ் பீன் வேறு வடிவத்தில் மாறி மாறி அந்த வடிவத்தின் மூலியமாக இன்னும் தன்னுடைய பிடியை வந்து விடாமல் ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்குது, அதுதான் வந்து இம்பீரியலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இம்பீரியலிசம் தான் வந்து இன்றைக்கி தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்களில், அதை தான் நான் உங்களுக்கு ஐ லிஸ்டிங் அவுட் நான் இங்கே அதான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், அது என்னென்ன மாதிரி வடிவங்களில் அது வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துது அப்படிங்கிறது, சரியா. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி இந்தியாவினுடைய சாவர்னிட்டிக்கு, இப்போ பொலிட்டிக்கல் சாவர்னிட்டியை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு லெட்ஸ் லுக் அட் டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் சாவர்னிட்டி. ஸோ இன்றைக்கி இந்தியாவினுடைய டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் சாவர்னிட்டிக்கு சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டினியூஸ் அட்டம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, அதாவது நம்மளுடைய சாவர்னிட்டியை வந்து என்றைக்குமே நம்ம எக்ஸைஸ் பண்ணிட முடியாத மாதிரியான ஒரு சாவர்னிட்டி அட்டம்ப்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு உங்கள் நாட்டை வளர்க்குறதுக்கு நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கரன்சியில் கடன் கொடுப்பாங்க அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸில் கொடுப்பாங்க. ஸோ யூஎஸ் டாலர்ஸ் அப்படிங்கிற கரன்சியோடைய டாமினேட்டிங் ஃபேக்டர் இன்றைக்கி ஏன் வந்து யூஎஸ் வந்து ஒரு சூப்பர் பவராக இருக்குன்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி, நாட் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் மிலிட்ரி பவர், ரைட், இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் தேர் கரன்சி இஸ் ஸோ பவர்ஃபுல். தேர் கரன்சி இஸ் ஸோ பவர்ஃபுல் பிகாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து அவங்களுடைய கரன்சியில் நடக்குது. ஸோ வேர்ல்ட் பேங்க்கும் ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாள் காலனிய நாடுகளுக்கெல்லாம் போய் உங்கள் நாடு பாருங்கள் எங்கள் நாடு மாதிரி வளரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்கள் நாட்டெல்லாம் வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுறோம், அந்த உதவியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்போது 19 இண்டிபெண்டன்ஸ்க்கெலாம் அப்புறம் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஹா, வந்து வெஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, இவங்க வந்து நம்மளுக்கெலாம் வந்து கடன்லாம் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வளர்கிறதுக்கு நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி இவங்களே புகழ்ந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் ஒர்க்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, பாருங்கள் வெஸ்ட்டு வந்து நீங்கள் காலனிஸ்ன்னு சொன்னீங்க இன்றைக்கி பாருங்கள் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். பட் த ரியல் ட்ரூத் இஸ் தட் வெல்த் தி வெஸ்ட் இஸ் ரிச், வெஸ்ட் வந்து இன்றைக்கி ரிச்சாக இருக்குது, அவங்களால திரும்ப நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்கன்றது வந்து இஸ் மெயின்லி பாசிபிள் பிகாஸ் இன் ஃபஸ்ட் பிளேஸ் கலோனியல் ஆட்சியில் வந்து நம்மக்கிட்டேருந்து சுரண்டிக்கிட்டு போன எல்லா வெல்த்து தான் அவங்களுடைய வெல்த்து, அதை வச்சு தான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயர்ந்திருக்கு, அதை வச்சு தான் அவங்களுடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, அதை வச்சு தான் இன்றைக்கி கடனும் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் நம்மக்கிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து எல்லா காலனிஸ்ட் கண்ட்ரீஸ்கிட்டேருந்து சுரண்டி வளர்த்ததையே திரும்ப கடனாக கொடுத்து ஒரு டிபெண்டன்சி ஏற்படுத்துறது தான் இவங்களுடைய மாடல். ஸோ இந்த இதில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கடன் கொடுத்துட்டு உங்களால் வந்து ஒரு ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் வந்து அந்த கடனை வந்து கொடுக்க முடியாது, இல்லை இந்த நாடுகளுக்கு வந்து உங்கள் நாட்டை வந்து உங்கள் நாட்டிலேருந்து இன்னும் வேறு ஏதோ தேவை அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடனை திருப்பி கேட்பாங்க. ஸோ இந்தியா அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 1980s and 1990s வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் அப்படின்னு ஒரு க்ரைசிஸ்குள்ளே போச்சு. இந்த மாதிரி கடனை வாங்கிட்டு அந்த டைமில் கேட்கும்போது இல்லை எங்கள் கையிலேருந்து இப்போ கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது கடன் கொடுத்த இந்த வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ தான் அவங்களுடைய ப்ராஜெக்டை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படியான இன்ஜெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இல்லை எஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவோம், சாப் அப்படின்னு. இந்த சாப் வேறு, இது வந்து நீங்கள் ஐடியில் கேட்குற சாப் வேறு, இந்த சாப் வேறு, சரியா? ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, லிட்ரலாக அவங்க கடன் கொடுத்ததுனால இப்போ அதை உங்களால் திருப்பி கொடுக்க முடியாததுனால இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ உங்களால் கடனை திருப்பி கொடுக்க முடியலையா, அப்போ இனிமேல் நான் சொல்கிறது தான் உங்கள் நாட்டில் வந்து நீங்கள் அமல்படுத்தணும். அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அப்போ உடனே வந்து என்ன பண்ணுவாங்க, சரி உங்கள் நாட்டில் வந்து ட்ரேடை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்கள் நாட்டில் வந்து டொமஸ்டிக்காக இப்போ நீங்கள் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரில் நீங்களே உங்களுக்கு தேவையான பயிர், அரிசி, சாப்பாடு, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாத்தையும் நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா, சரி அது பண்ணிக்கிட்டு இருங்க, ஆனால் எனக்கு என்ன பண்ணணும் நீனு, உன் டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நீ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுத்துட்டு யூஎஸ்ஓ இல்லை வந்து யூரோப்போ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் எங்கள் ஃபார்மிங் எங்கள் ஃபார்மர்ஸ் உருவாக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் மார்க்கெட்டில் நாங்கள் விற்கணும், அதனால் நீ என்ன பண்ணு, உனோட மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணு, அதனால் உள்ளே வந்து எங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் உள்ளே செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, இது இதனால் என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், என்ன ஆகுனா ஸ்லோவாக வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அடி வாங்க ஆரம்பித்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் பயங்கர டாமினேட்டிங் ஃபேக்டராக வரும். ஸோ ஸ்லோவாக என்ன ஆகுனா நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இல்லை செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது அடிப்பட்டு டிபெண்டன்சிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க தான் இன்றைக்கி வந்து அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி நீங்கள் எடுத்து சாப்பிட்ற பல ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கனாலே மார்க்கெட்டில் பிராண்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்திங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த கிராப்ஸ் எல்லாம் எனக்கு கூட இந்தியாவில் ஆர்ஜின் ஆகிருக்கும், ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஓன் பண்ணுற கம்பெனி வந்து ப்ரொப்ரேட்டரி ஃபுட்டாக இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து அந்த ஃபுட்டுனுடைய ப்ரொப்ரேட்டரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுறது இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸாக இருக்கும், அதன் மூலிமா திரும்ப நம்ம மார்க்கெட்டில் நம்மகிட்டே வந்து செல் பண்ணுறதா இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆர் ஈவன் நவ் ட்ரம்ப் வந்து என்ன ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காருன்னு பார்க்கலாம். நிறையா விஷயங்கள் அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேயே போதுமான அளவு கான் சோளம் உற்பத்தி நடக்குது, இருந்தாலும் வந்து அமெரிக்கன் கானை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், எங்கள்கிட்ட நிறைய ஜாஸ்தியாக வாங்கணும், அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற மிலிட்ரி வெப்பன்ஸை வந்து நீங்கள் வாங்கியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த மாதிரி நமக்கிட்ட இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் கலோனியலிசம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சா கூட பல வடிவங்களில் அவங்க இன்னும் நம்ம மேலே அந்த கிளச்சஸ் வந்து வி ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் தேர் கிளச்சஸ் நாட் ஜஸ்ட் வி அஸ் ஐ மென்ஷன்ட் முன்னாள் காலனிய நாடுகள் அப்படிங்கிறது, அதாவது குளோபல் சவுத் அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லோரும் ஐ திங்க் படிக்க வேண்டிய ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு தான் வந்து இந்த புக்கு. இட்ஸ் அ காமிக், சரியா? இது வந்து நீங்கள் படித்த போர் அடிக்கும்னு நினைக்காதீங்க. இது பேர் வந்து ஃபுட் அண்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக். ஸோ இட்ஸ் இன் அ வெரி காமிக் ஃபார்ம். இதை யார் வேணாலும் படிக்கலாம், ரைட்டா? இதை வந்து லெஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற பப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க, ரைட்? ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் கெட் அ காப்பி. இந்த காப்பி எடுத்து எல்லோரும் வந்து படிக்காதான் எல்லாருக்கும் புரியும் நம்ம என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும், சரியா? ஸோ இதை நான் வந்து லிங்க்கும் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ இட்ஸ் கால் ஃபுட் அண்ட் ஃபார்மிங், ரைட்? ஜேர்னி ஆஃப் ஜேர்னி த்ரூ இந்தியா இன் காமிக்ஸ் அப்படிங்கிறது தான் இது. இதில் இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன மாதிரி விளைவு ஏற்படுத்துது, இந்தியன் ஃபார்மர்ஸ் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, விவசாயிகளுடைய பிரச்சனை தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். அதோட கூட சேர்ந்து டெக்னாலஜியும் இதில் இன்க்ளூடட், சரியா? இதையும் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஸோ வேர்ல்டு பேங்க்கும் ஐஎம்எஃப்பும் இந்த வேலைகளை செய்யுது அப்படின்னா, ஜிஏடிடி கேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்குது. அதாவது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்போ இந்தியாவும் பல நாடுகளும் ஒன்றா வந்து நம்ம இப்படி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே போவோம்னு சொல்லிட்டு ஒரு ஜிஏடிடி கேட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஜென்ரல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட், ரைட்? ஸோ இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நடந்தது 1947. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தொடர்ச்சி, அதோடைய கண்டினியூஷனாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1995. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் கேட்டில் இருந்த மெம்பர்ஸ், கேட்டில் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருந்தாங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டபிள்யூடிஓ மெம்பர்ஸாகவும் ஆயிடுறாங்க. ஸோ டபிள்யூடிஓவில் முக்கியமான 1995 இதை எனாக்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அதுதான் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்டு இதை கவனிக்கணும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் வந்து எதை சேலஞ்ச் பண்ணுதுன்னா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை தான் சேலஞ்ச் பண்ணுது. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னால் எனி திங் தட் வி கிரியேட் இன்டெலக்சுவலி, ரைட்? அப்போ சாஃப்ட்வேர் இஸ் அன் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஆர் சாஃப்ட்வேர் இஸ் அன் இன்டெலக்சுவல் கிரியேஷன், ரைட்? அப்போது இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 1995 ஒரு ஒப்பந்தம் கொண்டு வராங்க, அக்ரிமெண்ட் கொண்டு வராங்க. அதில் இந்தியா சைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி நம்ம இந்தியாவில் வந்து பேட்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட்ஸ் 1970, ரைட்? ஸோ இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970 வந்து சில விஷயங்கள், சில அம்சங்கள் இருக்குது. இந்த இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் 1970 தான் வந்து இன்றைக்கி யூஎஸும் சரி, யூரோப்பும் சரி, டபிள்யூடிஓவும் சரி, ஐஎம்எஃப்பும் சரி டார்கெட் பண்ணி அடித்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, ஆனால் இந்த ப்ரொடெக்ஷனை தான் இவங்க உடைக்கணும் அப்படின்னு ரொம்ப இம்பீரியலிசம் வந்து ரொம்ப தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பேட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட், இன்னொன்று வந்து ப்ராசஸ் பேட்டன்ட், சரியா? ப்ராடக்ட் பேட்டன்ட்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அது ஒரு பொருளாக தயாரிச்சிருக்கேன், அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஒரு ஹார்ட்வேராக இருக்கலாம், அது வந்து ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், அது எதெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அது டிவியோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒன்று, ரைட்? நாட் ஜஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், சரியா? எலக்ட்ரானிக்ஸோட சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, அது அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸோட சம்மந்தப்பட்ட ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஒரு ஃபார்மா மெடிசனாக இருக்கலாம், அது ஒரு மருந்து கேன்சருக்கோ, இல்லை வந்து ஏதோ ஒரு பயங்கரமான வியாதிக்கோ, இல்லை நார்மல் ஜுரத்துக்கோ தேவையான மருந்து மாத்திரையாக இருக்கலாம், இதெல்லாம் ப்ராடக்ட்டுன்றது கீழே வந்துடும். இன்னொரு பேட்டன்ட் இருக்குது, அது பேர் என்னென்னா ப்ராசஸ் பேட்டன்ட். இந்த ப்ராசஸ் பேட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் பேட்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்டை செய்கிறதுக்கு நான் ஒரு மெத்தடு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஒரே மருந்து தான், அந்த ஒரே மருந்தை வெவ்வேறு மாதிரி செய்வாங்க. இப்போது ஒரே சாம்பார், சரியா? இப்போ ஒரு சாம்பார் வைக்கிறாங்க, இந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கிறாங்கன்னா அதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை பேட்டன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ப்ராசஸ் பேட்டன்ட். இந்தியாவில் வந்து இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ராடக்ட் பேட்டன்ட் கிடையாது, ரைட்? இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட் கிடையாது, இந்தியாவில் ப்ராசஸ் பேட்டன்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணுறோம். ஏன் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு லாங் ஃபைட், அந்த லாங் ஃபைட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த டிசிஷனுக்கே வரோம். ப்ராசஸ் பேட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, சி மெயின்லி வந்து இந்தியா வாஸ் பேக் தென் ஃபோக்கஸிங் ஆன் டூ செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசன். ஏன் அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசன் அப்படின்னா, நம்மளை வந்து காலனி நாடுகள் வெளியில் வந்து பிரிட்டிஷ் வெளியில் விட்டு போகும்போது நம்மளுடைய நிலைமை ரொம்ப அவ்வளோ மோசமாக இருந்த ஒரு நிலைமை. நம்மளால் வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து ஆர் ஒரு ரீஜினல் லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட படிப்பறிவு கிடையாது, உணவு வந்து பஞ்சம் இருந்தது, ரைட்? போதுமான அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ போலியோவிலேருந்து பல வியாதிகள் இருந்தது. ஸோ இதையெல்லாம் வந்து நம்மளால் தீக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை நம்மளுக்கு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இதெல்லாம் வந்து மேம்படுத்தி இதெல்லாம் மக்களுக்கு உணவு உற்பத்தி போதுமான அளவுக்கு உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை வந்து நோய்களை தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட போதுமான கட்டுமானம் கிடையாது. அப்படி இல்லாதப்போ அப்போ இந்தியாவில் வந்து என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது டொமஸ்டிக் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம நம்மளே எப்படி உயர்த்திக்கிறது, எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துறது, மக்களை எப்படி எப்படி பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்கீம்ஸில் தான் வந்து இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து எனாக்ட் பண்ணப்பட்டது. அப்படி எனாக்ட் பண்ணும்போது என்ன முடிவுக்கு வராங்கன்னா, நம்ம வந்து ப்ராடக்ட் பேட்டர்ன் கொண்டு வரதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா, ப்ராடக்ட் பேட்டன்ட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பேட்டன்ட்டை கொடுத்துட்றது. அந்த ஒருத்தங்கிறது ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் வந்து அது ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும். இப்போ அவங்க கையில் அப்படி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க தே வில் பிகம் அ மோனோபாலி இந்த மார்க்கெட். மார்க்கெட்டில் மோனோபாலின்ற ஸ்டேட் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இவங்களை தவிர இந்த பொருளை செய்யறதுக்கும் விற்கிறதுக்கும் வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போது தே வில் ஃபிக்ஸ் த ப்ரைஸ். இன்றைக்கி நம்ம என்ன வந்து டியோபாலிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இன்றைக்கி வந்து நீங்கள் டெலிகாம் செக்டர் எடுத்து பாருங்கள், பிஎஸ்என்எல்னு ஒன்று இருக்குது பட் ஆனால் அதை டம்மியாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஏர்டெல்லும் ஜியோவும் வந்து உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் இன்றைக்கி ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறது ஒரு எல்லா ஐ திங்க் இது நம்மளுடைய பீரியடில் நம்ம அனுபவிச்சுட்ருக்கிற என்ன சொல்கிறது பிரச்சனை, ரைட்? ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஃப்ரீன்னு ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி எந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க, ஏர்டெல்லும் ஜியோ நிற்கிறாங்க நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட் பேட்டண்ட்டை வந்து நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, உணவுப் பொருட்களும் சரி மருந்தும் உயிர் காக்கிற மருந்தும் சரி ரெண்டுமே வந்து மக்களுக்கு கிடைக்காது, ஆர் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அதை வந்து இந்தியாவில் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேட்டன்ட் ஆக்ட்ஸில் ப்ராசஸ் பேட்டண்ட்டை மட்டும்தான் கொண்டு வந்தோம். ப்ராசஸ் பேட்டன்ட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு மருந்தை பல நிறுவனங்கள் தயாரிக்குது. அதில் போலி மருந்து பிரச்சனை இன்றைக்கி ஒரு ப்ரைமரி பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் டு பி ஹேண்டில்டு, ரைட்? பட் ப்ராசஸ் பேட்டன்ட் இஸ் வை இன் இந்தியா நம்மளால் வந்து ஒரு ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை ஈஸியாக போய் மெடிக்கல்ஸில் ரொம்ப சீப்பாக வாங்கி போட்டுக்க முடியுது. நான் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு பெரிய ரீசன் என்னென்னா, இந்தியாவில் வந்து ப்ராசஸ் பேட்டன்ட் இருக்குது, ஜென்ரிக் மெடிசன்ஸ் இருக்குது. ஜென்ரிக் மெடிசன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, வி டோன்ட் ஹாவ் ப்ராடக்ட் பேட்டன்ட் அப்படிங்கிறது தான், ரைட்? ஸோ இப்போ இதை தான் வந்து தே ஆர் ட்ரைங் டு பிரேக். யார் அப்படின்னா, ட்ரிப்ஸ். இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து டபிள்யூடிஓவும் எஸ்பெஷலி யூஎஸ், சரியா, அமெரிக்கா தான் வந்து இதை ஹெட் பண்ணுறது. இவங்க தான் வந்து இதை அடித்து உடைக்கணும் அப்படின்னு காலி பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ தட் இந்தியாவுக்குள்ளே அவங்களுடைய முதலீடுகள் வரும், முதலீடுகள் மூலிமா தனியார் ப்ரைவேட் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வளரும். அப்படி வளர வளர வந்து இவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இல்லையா. ஸோ அதனால் தேர் ஆல் இன்னும் கழுகு மாதிரி நம்மளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸ் பேட்டன்ட், ப்ராடக்ட் பேட்டன்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சர்லேயும் மெடிசன்லேயும் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து வெறும் இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட்ஸ் வந்து அந்த டைமில் கொண்டு வரப்பட்டாலும் 1970s வந்து இந்தியாவில் பெருமளவு இருந்துச்சு. ஏற்கனவே நான் முன்னாடி பேசின மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருந்தது. ஆனால் அது இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற வைட்லி ஆக்சசபிள் கன்சியூமர் டெக்னாலஜியாக கன்சியூமர் கம்ப்யூட்டர் இல்லை. அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சர்வேக்கோ சென்சஸ்க்கோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கோ இந்த மாதிரியான பர்பஸ்க்கு தான் இருந்துச்சு, ரைட்? ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, இப்போ சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேர்லையும் இது என்னென்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கம்பல்சரி லைசன்சிங் நான் சொல்லிடுறேன். கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது நம்மளுடைய பேட்டன்ஸ் ஆக்டில். அந்த கம்பல்சரி ப்ரொவிஷன் வந்து இது ஆக்சுவலி வந்து இன்ஃபேக்ட் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஒத்து போகிற ஒரு விஷயம் தான் கம்பல்சரி லைசன்சிங். அவங்களும் ஏற்றுக்குவாங்க, ட்ரிப்ஸில் இருக்கிறவங்களும். கம்பல்சரி லைசன்சிங்னா என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி இல்லை ஏதோ ஒரு உள்நாட்டில் வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குது, உடனடி தேவை இருக்குதுன்னா அந்த டைமில் அந்தந்த கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸை வந்து எவோக் பண்ணலாம். கம்பல்சரி லைசன்சிங்கை வந்து இன்வோக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டை வந்து இல்லை இந்த விஷயத்தை வந்து நாங்கள் இப்போதைக்கு டெம்பரவரியாக இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியே எடுத்துடுறோம், ஸோ தட் எங்களுக்கு உடனடியாக இது எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதான். இந்த கம்பல்சரி லைசன்சிங் தான் வந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் வந்து ஹெச்ஐவிங்கிற வைரஸ் இன்றைக்கி நம்ம எப்படி கோவிடு பேசணுமோ அந்த டைமில் வந்து ஹெச்ஐவி, அதாவது எய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஹெச்ஐவி வைரஸ் வந்து பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அப்படின்னு பேசினாங்க. எஸ்பெஷலி ஆஃப்ரிக்கா தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடு ஹெச்ஐவியில். அந்த டைமில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடந்தது, இதே பாலிடிக்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஆஃப்ரிக்காவால் பெரிய அளவில் மருந்து தயாரிக்க முடியாது. ஆனால் இந்தியாவில் நம்மளால் வி ஹேட் அ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, பட் தென் பிகாஸ் ஆஃப் திஸ் கேட்டு டபிள்யூடிஓ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் இருந்ததுனால அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே வாண்டட் டு ப்ரிவெண்ட் இந்தியா ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் சீப் மெடிசன்ஸ் ஃபார் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவுக்கு இந்தியாவில் வந்து ரொம்ப ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ஹெச்ஐவியை க்யூர் பண்ணுறதுக்கு வி ஹேட் மெடிசன்ஸ் ரைட். அந்த மெடிசன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கிறதுல அவங்க ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வி ஆர் ஏபிள் டு யூனோ கிவ் தம். இன்றைக்கி இந்தியா வந்து அதை பண்ணலை அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ஹெச்ஐவியால் எவ்வளோ பேர் இன்னும் பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்கிறது இறந்துருப்பாங்கங்கிறது பெரிய விஷயந்தான் அது ரைட். ஸோ இந்தியா ஹேட் பிளேட் சச் அ ரோல் இன் இட். இந்த கம்பல்சரி லைசன்சிங் தான் கோவிட் டைம்லேயும் நம்ம வந்து என்ன சொல்கிறது பிரச்சாரம் பண்ணோம், இதை எடுத்துகிட்டு வாங்க கோவிட் டைமில் வந்து எதுக்கு வந்து இதே மாதிரி இது ஐ மீன் பில்கேட்ஸ் இன்னும் பில்கேட்ஸ் கேம் அண்ட் செட் வென் இந்தியா யூஎனில் போயிட்டு நீங்கள் இந்த மருந்தெல்லாம் வந்து கோவிட் மருந்து இருக்கு இல்லையா, அந்த வேக்சின் கோவிட் வேக்சின் இருக்கு இல்லையா, அந்த வேக்சினை வந்து பேட்டன்ட் பண்ணிட்டாங்க யார், யூஎஸில் வந்து ஃபஸ்ட்டு மாடர்னான்ற ஒரு கம்பெனியும் அதே மாதிரி யூரோப்பில் வந்து இந்த ஆஸ்ட்ராஜெனக்காங்கிற கம்பெனியும் அவங்க கண்டுபிடிச்ச மருந்து பேட்டன்ட் பண்ணிவிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க யார் இது மேனுஃபேக்சர் பண்ணணும், யாருக்கு இது எவ்வளோ குவான்டிட்டியில் கிடைக்கணுங்கிறதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்கங்கிற இடத்துல இருந்துச்சு. அப்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், பிரேசில், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், இந்தியா எல்லாருமே யூஎனில் போயிட்டு பேசும்போது கம்பல்சரி லைசன்சிங் இன்வோக் பண்ணுங்கள், எதுக்கு வந்து இந்த டைமில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா இது உயிர் போகிற விஷயம், உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது, திஸ் நாட் த டைம் டு டூ பிஸ்னஸ் அப்படின்னு போது பில்கேட்ஸ் வந்து என்ன சொன்னார்னா அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நாங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து எடுத்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணோம்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரைட். பட் தென் வி ஷோட் அதர்வைஸ் ரைட். ஸோ இதுதான் வந்து இம்பீரியலிசம் தொடர்ந்து ஒரு ஒரு ஒவ்வொரு நாட்டினுடைய சாவரனிட்டியை வந்து காலி பண்ணிகிட்டே வர விஷயங்கள். அதில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்க்குள்ளே இறங்கும்போது இப்போ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபிள்யூடிஓவும் ஐஎம்எஃப்பும் வந்து கண்டினியூஸாக இந்தியன் பேட்டன்ஸ் ஆக்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதை டைல்யூட் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. அது எப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலி பார்த்தா இன் ட்ரிப்ஸில் சைன் பண்ணோம் இல்லையா, ட்ரிப்ஸ் படியே என்னென்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் பேட்டன்ட்டை கொண்டு வரணும் ரைட்டாக. ட்ரிப்ஸில் சைன் பண்ணும்போதே ட்ரிப்ஸில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, எந்தெந்த நாடுகள்லாம் ட்ரிப்ஸ்க்குள்ளே வராங்களோ, ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வராங்களோ, தே ஷுட் ஹாவ் ப்ராடக்ட் பேட்டன்ட் ஆஸ் வெல் அப்படிங்கிறது தான் ட்ரிப்ஸோடைய ஒரு முக்கியமான அம்சம். அப்படின்னா அப்போ இந்தியாவிலையும் ப்ராடக்ட் பேட்டன்ட்டு வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு. ட்ரிப்ஸ் வந்து 1995 சைன் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ அதுலேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்போ அப்பயே வந்திருக்கணும். ஆனால் அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் வந்து, அப்போது இருந்த யூபிஐ கவர்மெண்ட்டு லெஃப்ட் பார்ட்டிஸோட ப்ரெஷர்னால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரிப்ஸ்லேயே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு எக்ஸப்ஷனல் கிளாஸ் இருக்குது. அந்த எக்ஸப்ஷனல் கிளாஸ் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், 10 வருஷம் நீங்கள் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனடியாக அதை இன்வோக் பண்ணிக்கிட்டோம், உடனடியாக அதை பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் ஒரு 10 வருஷத்துக்கு 1995 2004 வரைக்கும் நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் உண்டு, நம்ம நாட்டில் வந்து ப்ராடக்ட் பேட்டர்ன் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 2005 ஆயிடுச்சு, ஏன் இன்னும் கொண்டு வரல அப்படின்றது அடுத்து யூஎஸ் வந்து ப்ரெஷர் போடுறான், இல்லை டபிள்யூடிஓ வந்து ப்ரெஷர் போடுறான் சரியா. அதை ப்ரெஷர் போடும்போது அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் ப்ராடக்ட் பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க, ஆனால் அதில் சில நிர்பந்தங்களோட சில கண்டிஷன்ஸோடு கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து சாஃப்ட்வேரை வந்து அதுலேருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிட்டோம், விச் இஸ் வெரி குட் ரைட். சாஃப்ட்வேர் பேட்டன்ட் பண்ணுறதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். யூஎஸில் இல்லை மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஸ் பேட்டன்ட், இந்தியாவில் சாஃப்ட்வேர் பேட்டன்ட் கிடையாது, இந்தியா இஸ் நாட் அலோவிங் சாஃப்ட்வேர் பேட்டன்ஸ். சாஃப்ட்வேர் பேட்டன்ஸ்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் மாதிரி வேறு யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறது, திஸ் ஆஃப் இட் கோஸ் யூனோ. அப்போது இந்தியாவில் வந்து இன்றைக்கி சாஃப்ட்வேர் பேட்டன்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணதில் லெஃப்ட் பார்ட்டிஸோட வாய்ஸஸ் வந்து பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய ப்ரெஷர் போட்டதுனால வி ஆர் ஏபிள் டு எக்ஸ்க்ளூட் சாஃப்ட்வேர் பேட்டன்ஸ் சோஃபார். பட் திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச், திஸ் இஸ் சேஞ்சிங் இன்ஃபேக்ட் ரைட். கரண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து இஸ் ஈல்டிங் டு தட் ப்ரெஷர், அவங்க வந்து யூஎஸ் போடுற ப்ரெஷருக்கெலாம் வந்து அதான் சொல்கிறாங்களே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க, யார் நம்ம ப்ரைம் மினிஸ்டரும் வந்து ஃப்ரெண்டுங்கிறாரு, ட்ரம்ப்பும் ஃப்ரெண்டுங்கிறாரு, ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு பேசிக்கிட்டு வி டு நாட் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். நிர்மலா சீதாராமன் வந்து அவங்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நம்ம வந்து இந்தியாவினுடைய ஐபி பாலிசிஸ்லாம் மாற்றணும், ஐபி பாலிசிஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறலாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது வி சி சைன்ஸ் ஆஃப் திஸ் சேஞ்ச் ரைட். திஸ் இஸ் வாட் சம்திங் வி ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட், இதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கிட்டு இருக்கணும் அதோட டெவலப்மெண்ட்டை ரைட். ஸோ இது ஒரு பக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி சாவர்னிட்டியில் போய் தொடர்புபடுத்துகிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்நேரத்துக்கு அது புரிஞ்சிருக்கும் ரைட். ஸோ நவ் கம்மிங் டு யூனோ தி எவல்யூஷன் ஆஃப் ஃபாஸ் ஆர் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் சாவர்னிட்டி இன் இந்தியா ரைட். ஸோ இட் ஸ்டார்டட் வித் ஐ வுட் சே யூனோ ஈவன் தோ வந்து மெடிசன் ஃபார்மா இண்டஸ்ட்ரிலையும் இல்லை அக்ரிகல்ச்சர்லேயும் நம்ம வந்து நம்ம நிறைய எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கூட, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு 1996 அண்ட் 2000 இயர் 1996 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவுக்கு வருது. ஏன் கவர்மெண்ட் ஆஃப் கேரளாவுக்கு வருதுன்னா, இப்போ நம்ம கண்டலன்சஸில் வந்து தோழர் விஎஸ் அச்சுதானந்தன் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும். விஎஸ் அச்சுதானந்தன் அப்படிங்கிறவர் யாராக இருந்தார் அந்த டைமில் அப்படின்னா, அவர் தான் வந்து எல்டிஎஃப் கன்வீனராக இருந்தார். அதாவது அவர் வந்து கேரளாவுனுடைய கவர்மெண்ட்டு எல்டிஎஃப்னு சொல்லுவாங்க, அந்த கவர்மெண்ட் பேர் எல்டிஎஃப்னு சொல்லுவாங்க. எல்டிஎஃப்னா லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட். இந்த லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுங்கிறது பல்வேறு லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து அந்த எல்டிஎஃப்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக கன்வீனராக வந்து அவர் விஎஸ் அச்சுதானந்தன் இருந்தப்போ, ஜோசப் தாமஸ் அப்படிங்கிற ஒரு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி, சரியா, இவர் யாருன்னா பிஎஸ்என்எல் ஸ்டாஃப் அண்டு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் நேஷனல் போஸ்டல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியன் ஒன்று இருந்துச்சு. அந்த யூனியனுடைய லீடராக, ஒன் ஆஃப் தி லீடராக இருந்தார் ஜோசப் தாமஸ். ஜோசப் தாமஸ் தான் வந்து அவர் விஎஸ் அச்சுதானந்தன் கிட்ட போய் இப்படி ஒரு ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்ன ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாரு, எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு அப்படின்னா, கேரளாவில் வந்து டீசென்ட்ரலைஸ்டாக பீப்புள்ஸ் பிளானிங் கேம்பெயின், அதாவது கேரளாவை வந்து நம்ம எப்படி டீசென்ட்ரலைஸ்டாக கவர்ன் பண்ணுறது, கேரளாவில் வந்து எப்படி பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷனை வந்து, சி நம்மளாம் ஒரு மாநிலம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டேட்டில் வந்து எது வளர்ச்சி எப்படி வளரணும், யார் யார் என்ன பண்ணணுங்கிறத ஏதோ ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பியூரோக்ராட்ஸ்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ் படித்தவங்களோ இல்லை ஐபிஎஸ் படித்தவங்களோ இல்லை வந்து பியூரோக்ராட்ஸோ உட்காந்து மட்டும் டிசைட் பண்ணுறது வந்து வளர்ச்சி ஆகாது. மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பிளானிங்கில் ஸ்டேஜில் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் கேரளாவுடைய இந்த பிபிசி, பீப்புள்ஸ் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது. அது ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸசைஸ், அது டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ், டீசென்ட்ரலைஸ்டாக எடுத்துகிட்டு போனது. அந்த பிளானிங் கேம்பெயினில் தான் வந்து இந்த ஐடியா வருது, உள்ளே வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேரளாவில் வந்து ஒரு கேரளாவெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம், அது டெலிகம்யூனிகேஷன் வழியாவோ இல்லை கம்ப்யூட்டர்ஸ் வழியாவோ ஒரு நெட்ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை விட்டுட்டு ப்ரொப்பரேட்டரிக்கு போனோம்னா கேரளாவுனுடைய சாவரனிட்டியை வந்து ஈஸியாக அண்டர்மைன் பண்ணிட முடியும். வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் என்டிட்டியாலேயோ இல்லை ஒரு நேஷனல் என்டிட்டியாலேயோ அது ஈஸியாக உடச்சிட முடியும். இப்போ கேரளா சுயமாக தன்னுடைய மாநிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் கேரளா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பக்கம்தான் போக வேண்டும்ங்கிறது தான் அன்றைக்கி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதை வந்து விஎஸ் அச்சுதானந்தனுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தவர் ஜோசப் தாமஸ். ஸோ இதெல்லாம் வந்து 1996-2000 பீரியடில் நடக்குது. அப்போது கேரளா வந்து விஎஸ் அச்சுதானந்தன் அதை உள்வாங்கிக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சிக்கிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது 2001, ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து கேரளாவில் திருவனந்தபுரமில் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட்டோடைய, ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனுடைய ஆர் க்னூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மணி இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அவரும் வராரு. ஸோ அதுதான் வந்து இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஃபாஸ் ஈவெண்ட்டுன்னா அப்போது அதுதான், அன்றைக்கி அதுதான் ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட்டுங்கிறது தான். ஸோ தென் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2006 வந்து கேரளாலேயே வந்து அவங்க ஸ்டேட் லெவலுக்கு ஒரு ஐடி பாலிசியை வந்து ஃபாஸை உள்ளக்கு வச்சு ஒரு புது பாலிசியை ஃபார்ம் பண்ணி எல்லா பப்ளிக் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் உள்ளே வந்து ஃபாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எஜுகேஷனில் ஃபாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு ஸ்டேட் லெவல் பாலிசி போடுறாங்க. தட் இஸ் தி ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இந்தியா, ரைட், ஒரு ஸ்டேட்டில் நடக்கிறது 2006. தென் 2008 இப்போ நம்ம வந்து FSFTN வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஃபவுண்ட் பண்ணோம். FSFTN தொடங்கினதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ஒவ்வொரு பகுதியில் பார்த்து நம்ம கிளக்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தோம். தென் 2009 வந்து FSMK, ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, எஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்களும் அதே மாதிரி கிளக்ஸை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், வெஸ்ட் பெங்காலில், மகாராஷ்டிராவில், இப்படி பல்வேறு இடங்களில் நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட்ஸ் உருவாக இதெல்லாம் ஒரு இந்தியா லெவலில் வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் வந்து இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு உருவானது தான் FSMI, ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒரு அம்பரல் ஆர்கனைசேஷன். அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டுகெதர். ஸோ இது வந்து 2010 டைமில் நடக்குது. அண்ட் பிட்வீன் தீஸ் பீரியட் நோ 2008-2011 வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சிடாக், சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சென்னை டிவிஷன், சிடாக் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்னையில் இருக்கிற டிவிஷன் வந்து இந்த பாஸ் லினக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அவங்க நம்ம FSFTNஓட வந்து மீட் பண்ணி தே ஆல்சோ சார்ட் அவர் ஹெல்ப் ஆஸ் வெல், நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டுக்காக நம்ம கிட்டே வந்தாங்க. அதுவெல்லாம் நடந்திருக்கு சிடாக்கோட, ரைட். தென் 2011 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு லேப்டாப் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த லேப்டாப் ஸ்கீமில் வந்து விண்டோஸ் மட்டும்தான் இனிஷியலாக ப்ரப்போஸ் பண்ணப்பட்டுச்சு, அப்புறம் லினக்ஸ் ஏற்கப்பட்டுச்சு, அப்புறம் திரும்ப லினக்ஸ் எடுத்தாங்க. திரும்ப நம்ம ஃபைட் பண்ணோம், FSFTN அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் டுகெதர் போய் மினிஸ்டர் சந்தித்தோம், இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறமா வந்து பாஸ் லினக்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தது. அதுக்கப்புறம் 2011 சேம் இயரை வந்து நம்ம புதுவை கிழக்கு வந்து இன்றைக்கி நம்ம உட்காந்துட்டுருக்கிற அந்த புதுவை கிழக்கும் வந்து 2011 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இதுக்கு முன்னாடி சொன்ன இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஆர் ஜஸ்ட் யூனோ ஒரு காலேஜில் டெக்னாலஜி மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் கொண்ட டெக்னாலஜியால் ஒரு டெக்னாலஜி ஆர்வம்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து ஃபெட்டிஷன் தான் சொல்லணும். அது மேலே வந்து ரொம்ப மோகம் கொண்ட ஒரு குரூப்பு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஆஹா இதுலேருந்து ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறோம், ஏதோ பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோன்னு வி டோன்ட் ஹாவ் எனி இந்த இவ்வளோ பெரிய ஃப்ரேம் ஒர்க் தாட்லாம் கிடையாது. ஸோ அதான் புதுவைகளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இவ்வளோ பெரிய தாட்லாம் கிடையாது. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்போ வில் ஸ்டார்ட் திஸ். நம்ம வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கோம், சென்னைக்கு போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா வந்து வி ஹாவ் டு ட்ராவல் அப்படின்லாம் யோசிக்கும் போது, சரி நம்ம கற்றுக்கிட்டதை ஏன் நம்ம இங்கேயே நம்ம வந்து மீட்டப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேயே வந்து இந்த நாலேஜ் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சது தான் புதுவைக்கிழக்கு. ஸோ ஆரம்பித்து கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீட்டப் நடத்துறதுக்கு இடம்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து எங்கெங்கேயோ நடத்துவோம், மொட்டை மாடி வீட்டு மொட்டை மாடியில் நடத்திருப்போம், சில டைம் பார்க்கில் நடத்திருப்போம், சில டைம் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சாங்க, வென்யூ பார்ட்னர் கிடச்சாங்க, அவங்களோட வென்யூவில் தான் இந்த ஓஷன் அகாடமின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வென்யூவில் தான் வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ரொஜெக்டர் இருந்துச்சு, ஒயிட் போர்டு இருந்தது, டேபிள் ஏசி எல்லாமே இருந்துச்சு. தே கேவ் அஸ் ஃப்ரீ, இந்த இடத்த நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்களுடைய அந்த ஒரு நாளைக்கு ஹாஃப் டே யூஸ் பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க வேறு எந்த விஷயமும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. நம்ம போய் அவங்கக்கிட்ட வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னோ இல்லை நத்திங் லைக் தட், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச், ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட் யூனோ, அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான். ஸோ அப்போது சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டே வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். தட் வாஸ் கண்டினியூஸாக வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஹார்ட்வேர் ஃப்ரீடம் டே செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃப்ரீடம் டே, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரீடம் டேஸ் ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வெதர் ஸ்டேஷன் இனிஷியேட்டிவ், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் யா, வி ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட். இதை ஏற்கனவே சயின்ஸ் ஃபோரமில் செட்டப் பண்ணியிருந்தோம், அது ஒரு அது ஒரு ஃபேஸு. இப்போ ஃபேஸ் டூவில் நீங்கள் திரும்ப ஒரு POC பில்ட் பண்ணீங்க, தட் ஹாஸ் டு பி டேக்கன் ஃபார்வர்ட். அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் கான்ட்ரிபியூஷன் பண்ணோம், மேப்பத்தான் லோக்கலைசேஷன், அப்புறம் கம்யூனிட்டி ஒயர்லெஸ் மெஷ் நெட்ஒர்க். ஸோ இதுவும் ஒரு சைடில் அப்படியே நிற்கிது, இன்றைக்கி யாராவது கண்டினியூ பண்ணணும்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணோம். பட் தென் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் த சேக் ஆஃப் டெக்னாலஜி, ஃபார் த சேக் ஆஃப் ஃபாஸ் அப்படிங்கிறதுனால தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பட் தென் இந்த இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது லேட்டர் பாயிண்ட்டில் தான் வருது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து FSFTN உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்குது எங்களுக்கு அட்லீஸ்ட், ரைட். தென் 2013 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஒரு ஐடி பாலிசி கொண்டு வராங்க, அதில் ஃபாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, ரைட். தென் 2015 வந்து நெட் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து அதை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்க. அதை நம்ம வந்து ஃபைட் பண்ணி பாண்டிச்சேரி பீச்சில் ஒரு பெரிய ரேலி பண்ணோம், அதோடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறது நிறைய. இது வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது, ஜாஸ்ட் பி டேக்கன் அவுட் ஆஃப் ஃபேஸ்புக், எங்கேயாச்சும் நம்ம காமனாக ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்புறம் பொறுமையாக பாருங்கள், ஆறு பார்த்துருந்தீங்கன்னா ஃபைன். நம்ம ஒரு பெரிய ரேலி பண்ணி இன்டர்நெட் சேவ் பண்ணோம், நெட் நியூட்ரலிட்டியை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து பெரிய ரேலி பண்ணது. ஸோ இப்படி ஆனால் பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து, அப்புறம் கண்டினியூஸ் டெக்னாலஜி மீட்டப்ஸ் நடந்து அப்படி இப்படி நம்ம இன்றைக்கி வந்து வி ஆர் ஹியர் டுடே இன் 2026 அண்ட் த டார்ச் ஹஸ் பீன் பாசிட்டிவ். உங்ககிட்ட இந்த டார்ச்சை நாங்கள் கொடுத்தாச்சு, ரைட்டா. ஸோ நான் இனிமேல் டே டு டேயில் புதுவை கிளக்கோடும் இல்லை, நான் வந்து டே டு டே எல்லா கிளக்ஸோடையும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் வந்து இப்போது அடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பை. ஸோ இது உங்களுடைய கையில் இந்த டார்ச் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இன்கார்பரேட் பண்ணி இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத விட சில கோல்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கோல்ஸில் என்னென்னு எனக்கு தோன்றதை நான் இங்கே ப்ரொப்போஸ் பண்ணுறேன். பட் தென் இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் முடிவு பண்ணி நம்ம என்ன கோலில் ஒர்க் பண்ணுங்கிறதையும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுங்கள், தீர்மானிங்க, ரைட். ஸோ அப்படியான கோல்ஸை நான் ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மீட்டப்ஸாக நடத்துறது எதுக்காக அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்டு வெறும் வேலைக்கு போகிறதுக்காக கிடையாது. நம்ம திரும்பவும் வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லும்போது, எஸ் வேலைக்கு போகிறது வந்து நான் தப்பு சொல்லலை, வேலைக்கு போகிறேன், நானும் வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நம்ம வந்து வெறும் ஐடியில் உட்காந்துக்கிட்டு ஐடியில் வந்து ஒரு US-க்கோ ஒரு யூரோப்க்கோ திரும்ப வெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸை மட்டுமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே பில்ட் பண்ணி நம்ம கையில் எந்த கோர் எக்ஸ்பர்டைஸோ இல்லை ஃபவுண்டேஷனல் டெக்கோ இல்லாமல் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ இந்த ஸ்கில்ஸை நம்மளுக்குள்ள நாலேஜ் ஷேரிங் பண்ணி மீட்டப்ஸ் நடத்தி, டெக்னாலஜி மீட்டப்ஸ் நடத்தி நம்ம வளர்த்துக்கிறது மூலியமாக ஒரு கோர் அண்ட் ஃபவுண்டேஷனல் டெக்கை நம்மளுக்கே உருவாக்கி தெரியுதா? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன்றைக்கி ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்குக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம இன்றைக்கி உட்காந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோமா இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே உருவாக்குறோமா? ஃபஸ்ட்டு க்வெஸ்டின். நம்ம யாரும் உட்காந்து பைத்தான் லாங்குவேஜை உருவாக்கலை, நம்ம யாரும் உட்காந்து ஜாவா உருவாக்கலை. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே உருவான அந்த லாங்குவேஜை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம், ரைட். திஸ் இஸ் நாட் ஃபவுண்டேஷனல் டெக். ஃபவுண்டேஷனல் டெக்னா கம்பைலர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், இதுதான் ஃபவுண்டேஷனல் டெக். அது ஹார்ட்வேருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா PCB டிசைன்லேருந்து நீங்கள் ப்ராசஸர் வந்து டிசைன் பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் தான் அங்கே ஃபவுண்டேஷனல் டெக். இந்த ஃபவுண்டேஷனல் டெக்கில் நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம வளர்க்கணும், எக்ஸ்பர்டைஸ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம இந்த மூமெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, நம்மளே இன்றைக்கி நம்மளால் ஒரு லினக்ஸ் டிஸ்ட்ரோவை நம்மளால் உருவாக்க முடியுமா? அது எப்படின்னு தெரியுமா? இருக்கிற லினக்ஸ் டிஸ்ட்ரோவெலாம் எடுத்து நம்ம லேப்டாப்பில் மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம், தட்ஸ் ஆல் ஃபைன். பட் நம்மளுக்கே பேஸ்லேருந்து ஒரு டிஸ்ட்ரோவை உருவாக்க தெரியுமா? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஏற்கனவே இருக்கிற டிஸ்ட்ரோவை பேஸாக வச்சு ரீமிக்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதே நேரத்தில் லினக்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மாதிரி ப்ராஜெக்ட் மூலிமா நம்மளே பேஸ்லேருந்து ஒன்று பில்ட் பண்ண கற்றுக்கணும். தென் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. காலேஜ் மட்டும் இல்லை, வி ஹாவ் டு டார்கெட் ஸ்கூல்ஸ். கடலூர் கிளக்கில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லும்போது, எஸ் தட்ஸ் வேர் வி ஹாவ் டு கோ. ஸ்கூல்ஸுக்கும் இதை எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே இதை கொண்டு வர்றதையும், ஸ்கூல்லேயே வந்து ஃபாஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதும், இந்த ஐடியாஸை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது நம்மளுடைய லாங் டேர்ம் க்ரோத்துக்கு அதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கூல்ஸ், டேக் ஃபாஸ்ட் ஸ்கூல்ஸ். நம்ம இதை ஏற்கனவே பண்ணியிருக்கோம், பட் தென் அது வந்து ஆடாக்காக இருக்குது, அதை நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரணும். இப்போ அதே நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்றைக்கி ஏஐ மாடல்ஸ் இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, ஃபவுண்டேஷனல் மாடல்ஸை வந்து நம்ம எடுத்து யூஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, சாட் ஜிபிடியோ இல்லை வந்து ஒலாமா மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி வந்து ஓப்பன் ஏஐ மாடல்ஸ் இருக்குன்னா அதை எடுத்து யூஸ் தான் பண்ணுறோமே தவிர, ஆஸ் கன்சியூம் தான் பண்ணுறமே தவிர, வி ஆர் நாட் ஃபைன் டியூனிங் ஆர் வி ஆர் நாட் இன் டு யூனோ பில்டிங் சம்திங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ரைட்? ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் டெக்னாலஜியை நம்ம கற்றுக்கிறதுக்கும் எஃபர்ட் போடணும். வெறும் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கோ இல்லை அது வந்து அதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் போடக்கூடாது. அதே நேரத்தில் ஹார்ட்வேர், ரைட்? ஸோ வெறும் சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் சாவர்னிட்டியில் அட்டைன் பண்ணிட முடியாது, பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே சாஃப்ட்வேர் ஹஸ் டு ரன் ஆன் ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் நம்ம கையில் இல்லை, ஹார்ட்வேர் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, டிசைனை நம்ம ஓன் பண்ணல, டிசைன் நம்மக்கிட்ட இல்லைன்னா வி ஹாவ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் சாஃப்ட்வேர் சாவர்னிட்டி. ஸோ அதனால் ஓப்பன் ஹார்ட்வேர்க்குள்ளே நம்ம எலக்ட்ரானிக்ஸ் உள்ளே கொண்டு வந்து அது கூட டிங்கரிங் பண்ணி அதிலேருந்து ஹவு கேன் வி திங்க் அபவுட் சால்விங் அவர் ஓன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆன் டாப் ஆஃப் திஸ் டேட்டா ப்ரைவசி சர்வலன்ஸு இதெல்லாம் ஃபைட் பண்ணுறதுங்கிறது ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஐ வாண்ட் புதுவை கிளக் அண்ட் எஃப்எஸ்ஹெச்எம் அண்ட் கடலூர் கிளக் அண்ட் ஆல் அசோசியேட்டட் பாடிஸ் ஆஃப் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூமெண்ட் ஆஃப் இந்தியா டு பேசிக்கலி யூனோ ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் அவர் கெப்பாசிட்டி ஆன் டெக்னாலஜி கான்ட்ரிபியூஷன், கெப்பாசிட்டி ஆன் டெக்னாலஜி சாவரனிட்டி, ரைட்? ஸோ இதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இது ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ், ஒரு ப்ராடர் ஸ்கோப்பில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, அதை நம்ம எப்படி லோக்கலைஸ் பண்ணி நம்ம இடத்துக்கு இதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வி ஹாவ் டு யூனோ ஃப்ரேம் அவர் ப்ரோக்ராம்ஸ், ரைட்? ஸோ வித் திஸ் நான் வந்து ஐ கன்க்ளூட் மை கீ நோட். தேங்க்யூ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை, தேங்க்ஸ்.